அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை எங்கே என் தேவதை தேவதை நீதானே வேண்டுமென்று ஏங்கினே அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே இத்தனை நாள் வாய்மொழிந்த சித்திரமே இப்பொழுது மௌனமே தானோ மின்னலென மின்னிவிட்டு கண்மறைவாய் சென்று விட்ட மாயம் நீதானோ உன்னால் வந்த காதல் உன்னால் தானே வாழும் என்னை நீ போனார் உன்னை சேரும் பாவம் எனக்கொரு அடைக்கலம் வழங்குமோ உன் இதயமே அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே உல்லாச மாளிகை மாளிகை தேவதை தேவதை நீதானே வேண்டுமென்று ஏங்கினே அன்பே வாருகிலே என் வாசல் வழியிலே அருகிலே என் வாசல் வழியில்